தலைப்பு பிரிவு. பிரித்ததை எண்ணி பிரிவும் ஏங்குது. பிரித்து வைத்தார்கள், இதுவும் பிரிவோ? புரிந்ததால் பிரிந்தோம், பிரிந்ததாலும் புரிந்தோம். சொல்லிச் சென்றாயே, பிரிவு ஆகுமோ? உடலை பிரித்தால் உள்ளம் பிரியுமோ? உயிரோடு உயிராகி பிரிவை வென்றேன்.